வேண்டும் என்பேன் நீ. என்னை நீ வெறுத்தால் என்னாகும் என்று நினைத்துத்தான் பாரு. நெஞ்சத்தை கேளு, வழியாடும் பறவை நான் தானே, பறவை நானே. கண்ணீரில் மூழ்கும் ஓடம் நானே, கரை சேர்க்க வேண்டும் என்பேன் நீ. இரவினிலே நிலவது உதிப்பதில்லை, அழகற்ற என் முகத்தை அன்றொருத்தி ஏற்கவில்லை. பாலைவனத்தில் புலை எதற்கு, காலைவனத்தில் சோகம் எதற்கு, திரிந்திட்ட பால் கூடத்தில் வெண்ணெய் அதை தேடாதே. ஒரு தலை ராகத்திலே காலம் தன்னை கழிக்காதே. அழகிய மயிலே என்னை நெருங்காதே, நெருங்காதே. உதிர்ந்திட்ட நட்சத்திரம் நானே, உன்வானம் அழைப்பது வீணே. மீண்டும் அங்கே பூப்பதில்லை. காதலித்து தோல் என்றால் மீண்டும் அங்கே காதலில்லை. மாற்றம் வரும் நினைத்ததை மறப்பதற்கு நெஞ்சத்துக்கு தெரியாது. கண்களை மூடிக்கொண்டு இருட்டென்று சொல்லாதே. முள்ளாடும் பறவை நான் தானே. உதிர்ந்திட்ட நட்சத்திரம் நானே, உன்வானம் அழைப்பது வீணே. கரை மீது ஓடம் ஓடாது மானே, நதி மீது தேரும் போகாது தேனே. மானே தேனே என்னை நெருங்காது, நெருங்காதே. உதிர்ந்திட்ட நட்சத்திரம் நானே, உன்வானம் அழைப்பது வீணே.